శ్రీమాన్ వెంకటనాదార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాకృతి. కంసన్ వసుదేవర్ దేవకీయై శిరయిల్ అడైత్து விட்டான் என்பதை பார்த்தோம். அடுத்து கம்சன் யார் என்பதை கூறுகிறார் சுவாமி. సకాలాతిబలగా కంసగా కాలనేమిరనేహస సర్వదైతేయ సత్వానాం సమాహార ఇవోదితః. మున్నడి ఒక కాలతల కాలనేమి అబ్డింద్ర పేర్ల ఒక అసురన్ ఇరుందాన్. అవన్ భగవాన్ విష్ణువనాల சமுகாரம் பண்ணப்பட்டவன். அவன்தான் இப்பொழுது கம்சனாக பிறவி எடுத்துள்ளான். ஆகையினால அந்த விட்ட குறை என்று சொல்லுவார்கள், விஷ்ணுவனிடத்திலேயும் அவனுடைய பக்தர்களிடத்திலேயும் ஏகமான துவேஷம் கொண்டுள்ளான், அதிகப்படியான துவேஷம். அவன் அப்படிப்பட்டவன் இங்கு வசு தேவகிக்கு சகோதரன். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், வரப்போகும் காலத்திற்கு அஞ்சினவன் யமனுக்கு மேலான பலம் உடையவன். நாளடைவில் எல்லா அசுரர்களுடைய பலம் முழுவதையும் ஒன்றாக திரட்டிக்கொண்டு காலநேமியே கம்சனாக தோன்றியிருக்கிறான். சர்வ தைதேய சத்வானாம் சமாஹார இவோதிதா என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அடுத்ததாக ஒரு ஸ்லோகத்தில், ஏதஸ்மின் அந்தரே தேவி மேரு மத்தியமுபேயுஷக பிரஜாபதி முகான் தேவான் பிராகசாகர மேகலா. சமுத்திரத்தை பூமாதேவியானவள் இடுப்பில் அணிந்து கொள்ளும் அணிகலனாக கூறுவது வழக்கம். அப்படிப்பட்ட பூதேவியானவள் மேருமலையினுடைய இடத்துல சேர்ந்திருந்த பிரஜாபதி முகான், பிரமன் முதலான தேவர்களிடம் முறையிடுறான். அதாவது இந்த கம்சனுடைய தொல்லை தாங்கவில்லை என்பதற்காக. விதிதம் பவதாம் தேவா விஸ்வரூபேண விஷ்ணுனா மகீயான் தர்மசீலேஷு வாரோயத்தன்னிவேசிதா. இந்த லோகம் முழுவதும் எம்பெருமான் விஷ்ணுவுக்கு ஷரீரம், விஸ்வரூபத்தில் அர்ஜுனன் சேவிக்கிறான். எல்லா லோகங்களும் அதில் தெரிகின்றன. எம்பெருமானுடைய திருமேனியில மகாபாரத யுத்தத்தின் நடுவில் கீதோபதேசம் செய்யும் பொழுது, விஸ்வரூபத்தை சேவிக்கும் பொழுது அதில் பல விஷயங்கள் சேவையாகின்றன. மார்க்கண்டேயருக்கு விஸ்வரூபத்தை காண்பித்திருக்கிறான் எம்பெருமான். பிரம்மாண்டானே ரமந்திதே என்கிறார் மார்க்கண்டேய முனிவர். ஒவ்வொரு மயிர்கால்களுக்குள்ளும் பிரம்மாண்டங்கள் சுழல்கின்றன என்கிறார். எதண்ட மண்டாந்தர கோச்சரம் செய்யது என்று ஸ்ரீ ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்தில் அருளி செய்கிறார். ஆக இந்த லோகம் முழுவதும் எம்பெருமான் விஷ்ணுவுக்கு சரீரமாகும். அப்படிப்பட்ட விஷ்ணுவானவர் இந்த லோகத்தை ரட்சிக்கிற விஷயத்தை தர்மசீலேஷு தார்மிகர்களிடம், இந்த லோகத்தை ரட்சிப்பது என்பதான மகியான் பெரிய செயலை தன் நிவேசிதாக அவளிடத்தில் வைத்துள்ளார். இது எல்லாரும் அறிந்த விஷயமாகும். எல்லா சமயத்திலும் பகவானே அவதாரம் பண்ணி சில செயல்களை செய்ய வேண்டும் என்பதில்லை. பகவான் அவதாரம் பண்ணுகிறான், பலர்களை கொண்டு பலவிதமான செயல்களை செய்கிறான் என்பது தாத்பர்யம். விதிதம் பவதாம் தேவாகா விஸ்வரூபேண விஷ்ணுனா மகீயான் தர்மசீலேஷு பாரோயத் தன்னிவேசிதா. அடுத்து அதர்ம நிக்னைரதுனா தர்மசேது விபேதகைஹி அசங்கைரத்புதைஸ்துங்கைஹி க்ரம்யே ராட்சச பர்வதைஹி. இப்போ இந்த ஸ்லோகத்தில் அதர்மத்துக்கு உட்பட்டு தர்மம் அப்படிங்கிற ஒரு அணை, தர்மம் எல்லாரையும் காப்பாற்றுகின்றது, அந்த தர்மத்துக்கு ஒரு கெடுதல் வந்துட்டது. அந்த தர்மம்ன்ற ஒரு அணை, தர்ம சேத்து விபேத கைஹி, அந்த அணைய உடைக்கின்றதான தன்மையோடு கூடினதான இந்த அதர்மம் அப்படின்றது யாருக்கிட்டையும் அடங்கலை, ரொம்ப பெருசு. இதுக்கு முன்னாடி யாரும் பார்க்கலை இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை. அப்போ இந்த பூமியானது அரக்கர்கள் அப்படிங்கிறவாளுடைய மலை, அதாவது மலை போல. திரிபுர சம்ஹாரம் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். மூன்று அசுரர்கள் ஒவ்வொரு ஊரளவு பெரியதாக இருந்து ஒவ்வொரு இடத்திலையும் போய் அந்த ஊரை அழிப்பது அவர்கள் வழக்கம். அந்த மாதிரி அரக்கர்கள் ஆகிற மலைகளாலே நான் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறேன். பூமி தேவியானவள் அந்த பிரமன் முதலான தேவர்களிடத்துல சொல்றா இந்த மாதிரி. அந்த பாரத்தை பூபாரம் தவிர்த்தார் வந்தார் என்று சுவாமி தேசிகன். அந்த பாரத்தை என்னால சுமக்க முடியல, மண்ணின் பாரம். இவாள் சில பேர் இங்க இருந்தால்னால் அது இந்த பூலோகத்துக்கு நல்லது, சில பேர் இருந்தால் என்றால் கஷ்டம்தான். அந்த மாதிரி தரணி பொறா தின்பாரம் தவிர்த்தார் வந்தார் அப்படின்னு திருச்சின்னமாலையில சுவாமி தேசிகனுடைய அனுபவம். தரணி அப்படிங்கிறதுனால இந்த பூலோகம் அதால தாங்க முடியவில்லை, ஏன்னா அதர்மம் தலை தூக்கிடுத்து, தர்மம் அது உள்ள அடங்கிடுத்து. ஆகையினால அரக்கர்கள் கை ஓங்கினவாளாக இருக்க அவள் இவ்வளவு கொடுமை பண்றத தாங்க முடியவில்லை. அதர்ம நிக்னைரதுனா தர்ம சேது விபேதகைஹி அசங்கைரத்புதைஸ்துங்கைஹி க்ரம்யே ராட்சச பர்வதைஹி. அத ஆலோசித ஜகத்ஹிதைஹி சுரகணைஹி ஸ்வயம் ந பதாமி ந பித்யேச யதாகம் க்ரியதாம் ததா. ஆகையினால லோகத்தாருக்கு நன்மை செய்பவர்கள் தேவர்கள். ஜகத்ஹிதைஹி சுரகணைஹி, ஆராய்ஞ்சு பார்த்து எது நல்லதோ அதை பண்றவாள் தேவர்கள். அப்படிப்பட்ட சுரகணைகி தேவர்கள் கூட்டத்தை பார்த்து நான் பூமி தேவியானவள் கூறுகிறாளா, விழுந்து பிளந்து போயும் ஒழிந்து போகாதபடி செயல்களை நீங்க பண்ணணும். ஸ்வயம் ந பதாமி, கீழே விழக்கூடாது, ந பித்யே, பிளக்கக்கூடாது. அந்த மாதிரியான செயல்கள் என்னவோ அதை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு ஆலோசனை பண்ணி பண்ணுங்கோ. அத ஆலோசித ஜகத்ஹிதைகி சுரகணைகி ஸ்வயம் ந பதாமி ந பித்யே ச யதாகம் க்ரியதாம் ததா.